தடுத் கௌரீந்து துல்யாஸ்யா கற்பூரந்தி திருஷோர்மம காந்தியா ஸ்மருவதூயந்தி திருஷ்டா தன்வீர ஹோமயா இதி அஷ்டம ஸ்லோக. அத்ர லுப்தோபமாயா கானிச்சனோதாஹரணானி தத்தானி. தடுத் கௌரி இதி பிரதமஸ்ய பிரபேதஸ்ய உதாஹரணம் பவதி. தடுத் நாம வித்யுத், கௌரீ நாம ஸ்வேதவர்ணா. அத்ர கலு ந த்ருஷ்யதே உபமேய நவா உபமா வாசக சப்த. உபமானந்து த்ருஷ்யதே சாதாரண தர்மஸ்து த்ருஷ்யதே. அக்ரே இந்து துல்யாஸ்யா ஆஸ்யா நாம ஆஸ்யம் நாம முகம் சந்திரம் இவ தஸ்யா முகம் அஸ்தி. சாமானிய தர்ம அஸ்தி, உபமா அஸ்தி, உபமேயம் அஸ்தி. ஓ நா க்ஷமிதம், சாமானிய தர்ம நாஸ்தி. அத தர்மலுப்தோபமாயாஹ உதாஹரணம் இதம். கற்பூரந்தி திருஷோர் மம இதி அக்ரிமம் உதாஹரணம். திருஷோர் மம நாம மம நேத்ரயோரக்ரே கற்பூரந்தி அஸ்தி நாம கற்பூரஸ்ய இவ சீதலதாம் பிரதர்ஷயதி இதி. சீதலதாம் பிரதர்ஷயதி இதி. அத்ர சாதாரண தர்ம சாமானிய தர்ம நோக்த நச்ச உபமாவாசக சப்த தத்த. கற்பூரந்தி இதி நாமதாதோஹ ரூபம் பவதி. கற்பூரவத் ஆச்சரதி இதி விக்ரஹம் மன்யே தஸ்ய பதஸ்ய. காந்த்யா ஸ்மரவதூயந்தி இதி அக்ரிமம் உதாஹரணம். காந்த்யா ஸ்மரவதூயந்தி ஸ்மரவதூ ரதிதேவி ரதிதேவி தாமிவ ஆச்சரந்தி திருஷ்யதே. கதமிவ தாதிருஷம் ஆச்சரந்தி திருஷ்யதே. காந்த்யா தாதிருஷி திருஷ்யதே. அதஹ சாதாரண தர்ம உக்தஹ உபமானம் உக்தம் நச உபமேய நவா உபமா வாசக சப்த திருஷ்டா திருஷ்டா தன்வி ரஹோமயா. ரஹோமா நாம ரஹசி சா திருஷ்டா. ஏகாந்தே திருஷ்டா சா சுந்தரி தன்வி இதி கவிரத்ர உதாஹரதி.